வட இந்தியாவை சேர்ந்த சிறந்த கவிஞரும் துறவியுமான துளசிதாசர் ஆன்மீக வாழ்க்கைக்கு திரும்பும் முன் தனது மனைவியிடம் மிகவும் பற்று கொண்டிருந்தார். அவரது மனைவி தனது பெற்றோர்களை காண சென்றிருந்த போது துளசிதாசரால் அந்த பிரிவை ஒருபோதும் தாங்க இயலவில்லை. அந்த அளவிற்கு மனைவியிடம் அவருக்கு தீவிர பற்று. எனவே அன்று இரவே அவர் தனது மனைவி இருந்த இடத்திற்கு ஓடினார். அப்போது அவர் மனைவி அவரை சற்று கடிந்து கொண்டு, எனது உடல் மீது தாங்கள் வைத்துள்ள அளவிற்கு பற்றுடன் இறைவனை நேசித்தால் நிச்சயமாக இறைவனை அடைவீர்கள் என்றாள். துளசிதாசின் மனதை மூடியிருந்த அஞ்ஞானம் என்னும் திரையை அந்த வார்த்தைகள் தகர்த்தன. தனது மனைவி உட்பட்ட எல்லாவற்றையும் உடனடியாக துறந்து அவர் ஆன்மீக வாழ்க்கையில் மூழ்கினார்.